إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة வக்குல்ல தலாலத்தின் பின்னார். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாராந்திர தொடர் வகுப்பில் இன்றைய நமது இந்த தொடரினூடாக மறுமையுடைய நாளில் மிக துல்லியமாக ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகளை நிரப்பதற்காக தராசுகள் வைக்கப்படும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் கூறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம் அனைவரும் முழுமையாக நம்பியிருக்கிறோம். நாம் சென்ற வகுப்பில் உங்களுக்கு இறுதியாக சொன்ன ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், மறுமையினுடைய விசாரணைகள் என்னென்ன அடிப்படையிலெல்லாம் நடைபெறும், அந்த விசாரணைகள் என்னென்ன அடிப்படைகளை கொண்டதாக அந்த விசாரணைகள் அமையும் என்பதை பற்றி உங்களுக்கு நாம் விளக்கினோம். அதில் கடைசியான அடிப்படை தான் இன்று நாம் பார்க்கப் போவது. அதாவது, மிக துல்லியமாக செயல்கள் நெருக்கப்படுவதற்காக தராசுகள் வைக்கப்படும். இதுவும் மிக முக்கியமான மறுமையினுடைய விசாரணைகளின் அடிப்படைகளில் இறுதி பகுதியாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது 74வது அத்தியாயத்தினுடைய 38வது 39வது வசனங்களிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸிம் பிமா கசபத் ரஹீனா. அதாவது, ஒவ்வொரு மனிதனும் தான் எதை சம்பாதித்தானோ அதற்கு பிணையாக இருக்கிறான். அதாவது, அதை விட்டவனால் தப்பிக்க முடியாது. அது அவனோடு தான் அது என்ன செய்ய போகிறது, மறுமையிலே அவனோடு அது இருக்கப் போகிறது. அதற்கு பிணையாக இருக்கிறான். அதாவது, இல்லா அஸ்ஹாபல் யமீன், அதாவது அந்த வலக்கை புறத்து தோழர்களை தவிர என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அன்பு மகனுக்கு செய்த உபதேசங்களில் அந்த நல்லுபதேசங்களில் ஒன்று என்ன, யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்திம் மின் ஹர்தல், அதாவது நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகினுடைய வித்தின் அளவு எடையுள்ளதாக அது இருந்தாலும், அது எங்கு இருக்கிறது, ஃபதகுன் ஃபி சஹ்ரா, அது கட்பாறைக்குள் இருந்தாலும், அது கட்பாறைக்குள் இருந்தாலும், ஔஃபிஸ் சமாவாத், அது வானங்களில் இருந்தாலும், ஔஃபில் அருள், அது பூமியில் எங்கு இருந்தாலும், யத்தி பிஹல்லா, அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீர்வான். சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்க, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையும் தவறாது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையும் தவறாது. அதே போன்றுதான் தீமைகளும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது அன்பு மகனுடைய உள்ளத்தில் எந்த நம்பிக்கையை ஊட்டுகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நீர் செய்யக்கூடிய ஒரு அணுவளவு நன்மையாக தீமையாக எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்தே தீருவான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நீங்கள் 35வது அத்தியாயம் 18வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது யாருடைய பாவச்சுமையையும் வேறு யாரும் சுமக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மறுமையுடைய நாளில் அவர் தனது நெருங்கிய உறவினரை அழைத்தாலும் சரி, அவர் தனது நெருங்கிய உறவினரை அழைத்து இதை கொஞ்சம் சுமந்து கொள் என்று சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், அதை சுமந்து கொள்வதற்கு அவர் முன் வர மாட்டார். சுபஹானல்லாஹ். இந்த அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் உறவினர்களுக்கு குடும்பத்துக்கு நாம் எவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்தாலும் மறுமையில் என்ன செய்ய மாட்டார்கள், யாரும் அதை சுமப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் அந்த சென்ற வகுப்பினுடைய தலைப்பினூடாக ஒன்றிரண்டு செய்திகள், விடுபட்ட செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். நாம் சென்ற வகுப்பில் சொன்னோம், நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு சொன்னோம். அதில் ஒரு விடுபட்ட செய்தி முஸ்லீமில் பதிவாகி இருக்கிறது, 3334வது செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளில் நரகத்தில் மிக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடிய, நரகில் மிக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒருவனிடம் அல்லாஹு தஆலா என்ன கேட்பான் என்று சொன்னால், லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன், அதாவது இந்த பூமியுடைய அளவுக்கு, பூமியுடைய அளவுக்கு என்ன செல்வங்கள், அதே போன்று பெருமதிமிக்க நகைகள், தங்கம், சொத்து செல்வங்கள், இப்படி பூமி நிறைய இருந்து உனக்கு இருக்கிறது, உனக்கு சொந்தமாக இருந்து அதை நீ பணயமாக வைத்து இப்போது நீ நரகில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வேதனை தண்டனை, அதை இதற்கு ஈடாக ஆக்குவாயா என்று அல்லாஹ் கேட்பான். அதை நீ இதற்கு ஈடாக ஆக்குவாயா, அதாவது இந்த தண்டனையிலிருந்து உன்னை காத்துக் கொள்வதற்கு பூமியுடைய விசாலத்தின் அளவுக்கு என்ன இருக்கிறது, சொத்து செல்வங்கள், பெருமதிமிக்க தங்கம், இவைகள் எல்லாம் பெருமதிமிக்கவைகளோ, அவைகளால் நிறைந்திருக்கிறது, அதை பணயமாக வைத்து உன்னை காத்துக் கொள்வாயா என்று கேட்கும் போது அவன் சொல்வான், நம் நான் நிச்சயமாக என்ன செய்வேன், என்னை காத்துக்கொள்வேன் என்று என்ன செய்வான், அவன் குறிப்பிடுவான். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனிடம் என்ன சொல்வான் என்று சொன்னால், நான் உன்னிடம் உலகத்தில் கேட்டது இதைவிட எல்லாம் மிக மிக அற்பமான ஒன்றை தான் கேட்டேன். நீ இந்த பூமியுடைய அளவுக்கு செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் உன்னிடம் கேட்கவில்லை. உன்னிடம் கேட்டது என்ன தெரியுமா, அதாவது எனக்கு நீ எதையும் இணையாக்காமல் என்னை வணங்க வேண்டும், எனக்கு எதையும் நீ ஷிர்க் செய்யாமல் என்னை வணங்க வேண்டும். இப்படி ஒரு அற்பமான ஒன்றைத்தான் நான் உன்னிடத்தில் உலகத்தில் கேட்டேன். இப்போது நீ என்ன செய்கிறாய், பூமியுடைய விசாலத்தின் அளவுக்கு சொத்து செல்வங்கள், பெருமதிமிக்க தங்க நாணயங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஈடாக வைத்து என்னை தண்டனிலிருந்து காத்துக்கொள்வேன் என்பதற்கு நீ முன்வருகிறாய். ஆனால் உலகத்தில் நான் உன்னிடம் கேட்டது மிக அற்பமான ஒன்றை கேட்டேன். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி அப்போ நமக்கு எதை சொல்கிறது, அந்த நிராகரிப்பாளர்கள் எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, அந்த விசாரணையுடைய சென்ற வகுப்பினுடைய தலைப்பில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 6721வது செய்தி, நம் அனைவருக்கும் அதாவது படிப்பினைக்குரிய ஒரு செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளில் ஒருவனிடம், எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரித்து ஃபலம் தஉதுனி, நான் நோயுற்றேன் நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை, நான் நோயுற்றேன் நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வான். அப்போது அவன் திருப்பி கேட்பான், யா ரப்பி கைஃப அஊது அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இறைச்சகனாக இருக்கிறாய், உன்னை நான் எப்படி நோய் விசாரிப்பது என்று அவன் கேட்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரித், எனது அடியார்களில் ஒருவன் இப்படி நோய்வாய்ப்பட்டான், நீ அவனை நோய் விசாரிக்க செல்லவில்லை. ஃபலம் தஊதுஹு, நீ அவனை நோய் விசாரிக்க செல்லவில்லை. நீ அப்படி அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய். லவஜத்தனி இந்தஹு. அப்போ இந்த ஹதீஸை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், அவன் அந்த அடியானிடத்தில், நோயுற்றவனிடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத், என்ன அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அருளை நீ என்ன செய்திருப்பாய், கண்டிருப்பாய், எனது அருளை ரஹ்மத்தை கண்டிருப்பாய். எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த செய்தி எதனுடைய சிறப்பை சொல்லுது நமக்கு? எதனுடைய சிறப்பு சொல்லுது? அதாவது ஒரு நோயாளியை நான் நோய் விசாரிக்க செல்வது, இன்று இந்த பண்பு எவ்வளவு அரிதாகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்று இது நம்மிடம் எவ்வளவு அரிதாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைய வேகமான உலகில் இதற்கெல்லாம் அதிகமானவர்களுக்கு நேரம் இல்லை. இன்று என்னது, எல்லாம் காசு பணத்தை மையமாக வைத்து இருக்கின்ற காரணத்தால் ஏதாவது லாபம் கிடைக்குமா? லாபம் கிடைத்தால் சிந்திக்கலாம். ஏதாவது அந்த ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதிலும் லாபம் இருக்கிறதா என்று மனிதன் பார்க்கிறான். இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதிலும் லாபம் இருக்குதா? லாபம் இருந்தால் போகலாம், லாபம் இல்லையா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று மனிதன் இப்போது என்ன ஆரம்பித்து விட்டான். என் அருமையான சகோதரர்களை, எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்க. அப்போ மறுமையுடைய நாளில் அல்லாஹ் வந்து இப்படி இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை சிறப்பித்து சொல்கிறான் என்றால் நாம் இதில் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அடியானிடம் கேட்பான், அதாவது நான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தேன், நான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. அப்போது அவன் திருப்பி கேட்பான், யா ரப்பி வகைஃப உத்உமுக, அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி இறைச்சகன், உனக்கு நான் எவ்வாறு உணவளிப்பது என்று அவன் கேட்பான். அமா அலிம்த, உனக்கு தெரியுமா உன்னிடம் ஒருவன் இப்படி உணவு கேட்டு வந்தான், உன்னிடம் உணவு கேட்டு வந்தான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, அவனுக்கு நீ உணவு வழங்கவில்லை. அப்படி நீ உணவு வழங்கியிருந்தால் அதை நீ இப்போது என்னிடம் கண்டிருப்பாய். சுபஹானல்லாஹ், அதற்குரிய வெகுமதியை இங்கு என்னிடம் கண்டிருப்பாய் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் ஏழைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு உணவளிப்பது என்பது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அமல். நாளை மறுமையில் அதாவது நன்மைகள் பல மடங்காக பெருக்கி தடப்படும் என்பதற்கு இந்த செய்தி எவ்வளோ பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இப்படி கேட்கிறான் என்று சொன்னால், சில குறிப்பிட்டு சில விஷயங்களுக்கு, என்னென்ன விஷயத்துக்கு, அதாவது நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற விஷயம், அதே போன்று தேவையுடையவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயம், இதை பற்றி இப்படி அல்லாஹ் குறிப்பிட்டு அதை கேட்கிறான் என்றால் அது அவ்வளோ உயர்ந்த ஒரு வணக்கம், அது அவ்வளவு சிறந்த ஒரு வணக்கம் அது. அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், எபன் ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டு வந்தேன் குடிப்பதற்கு, நீ எனக்கு தண்ணீரை தரவில்லை. போது அவன் கேட்பான், யார் ரப், எனது ரப்பே, நீ அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி, நான் உனக்கு எப்படி தண்ணீரை வழங்க முடியும், உனக்கு எப்படி நீர் புகட்ட முடியும்? அப்போது அல்லாஹ் என்ன சொல்வான், ஒரு அடியான் உன்னிடம் தண்ணீர் கேட்டு வந்தான், குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டு வந்தபோது நீ தண்ணீரை அவனுக்கு கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் அதை நீ இப்போது என்னிடம் கண்டிருப்பாய். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதுவும் என்னது, இப்படியும் ஒரு அடியான் விசாரிக்கப்படுவான் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் இந்த வணக்கங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய செய்திகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இன்றைய தலைப்பில் அதாவது மீசான், தராசு என்ற அந்த தலைப்பின் ஊடாக நாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து செய்திகளை பார்ப்போம். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது விசாரணை முடிந்துவிட்டால், விசாரணை முடிந்துவிட்டவுடன் என்ன செய்யப்படும், செயல்கள் தராசில் வைத்து நிறுக்கப்படும், செயல்கள் தராசில் வைத்து என்ன செய்யப்படும், நிறுக்கப்படும். இதுவும் அல்லாஹுடைய அந்த நீதி, அவனுடைய விசாரணையே நீதியாக இருக்கும், விசாரணையே ஒவ்வொருவரும் பொருந்திக் கொள்ளத்தக்க விதத்தில் இருக்கும். ஆனால் விசாரணைக்கு பிறகு என்ன நடைபெறும், நன்மை தீமைகள் அனைத்தும் நிறுக்கப்படும். அது மிக துல்லியமாக நிறுக்கப்படும். எதுவும் அங்கு தவறாது, அணுவளவும் தவறாது. என் அருமையான சகோதரர்களே, ஏன் நிறுக்கப்படும்? அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு என்ன செய்யப்படும், அவனுக்கு கூலி வழங்கப்படும். அவன் சுவர்க்கத்துக்குரியவனா நரகத்துக்குரியவனா என்பதெல்லாம் அதன் ஊடாக தீர்மானிக்கப்படும். அதே போன்று மீசான், இந்த தராஸ் என்பது, அதாவது மூத்தசிலாக்கள், வழிகட்ட மூத்தசிலாக்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், தராஸ் என்பது நீதிதான். அது தராஸ் என்று ஒன்று கிடையாது, தராஸ் என்று ஒன்று கிடையாது, அது நீதிதான். அல்லாஹ் என்ன செய்வான், நீதியாக தீர்ப்பளிப்பான். அது நீதியைத்தான் சொல்லுது என்று இதை மறுப்பார்கள். ஆனால் என் அருமை சகோதரர்களை, தராஸ் என்றால் தராசு தான் அது, அது உண்மையான தராஸ். அதற்கு மாற்று வியாக்கியானங்கள் விளக்கங்கள் கிடையாது. அதாவது நீதி என்பது கிடையாது. ஏன், அதற்கு சான்றுகள் குர்ஆன் சுன்னாவிலே நிறைய இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, அதற்குரிய சான்றுகளில் முதலாவது ஏழாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனமாக இடம்பெறுகிறது, வல் வஸ்னு யௌமைதினில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃஅலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அதாவது அன்றைய நாளில் அவரவருடைய நன்மை தீமைகள் இடைபோடப்படுவது உறுதி. நன்மை தீமைகள் இடைபோடுவது என்பது உறுதி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது உண்மையானது. அப்போது யாருடைய நன்மை இடையால், அதாவது கனத்து விடுகிறதோ, அவர்தான் வெற்றியாளர், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஃஅலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் எடை குறைந்து இலேசாக இருக்கிறதோ, அதாவது அவருடைய பாவங்கள் என்ன செய்கிறது, அதிகரித்து விடுகிறது, இவர்கள் தான் யார், நஷ்டவாளர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்க மறுத்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட நஷ்டவாளர்கள். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உண்மையாக தராஸ் என்ன செய்யப்படும், அங்கு வைக்கப்படுபட்டு நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். அதே போன்று 23வது அத்தியாயம் 102-103 ஆகிய வசனங்களில் பாருங்கள், ஃபமன் ஸகுலத் மவாஸீனு ஃஅலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். எவருடைய நன்மைகளின் எடைகள் கணத்தால் தாழ்ந்து விடுகிறதோ, அவர்கள் தாம் வெற்றியாளர்கள். ஃஅலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். ஃபமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய நன்மைகளின் எடை இலேசாகி விடுகிறதோ, அவர்கள் தான் தங்களுக்கு அநீதி வைத்து கொண்ட நஷ்டவாளர்கள். அவர்கள் நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களை, 101வது அத்தியாயத்தினுடைய 6-7-8 ஆகிய வசனங்களை எடுத்து பாருங்க, ஃஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனு, எனவே அன்னால் எவருடைய நன்மையில் அந்த இடை கனத்து விடுகிறதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தில் ராதியா, அவர் ஒரு பொருந்தி கொள்ளப்பட்ட திருப்தியான ஒரு வாழ்வில் அவர் இருப்பார். அப்படியான ஒரு வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கை அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு இன்பங்களை உடைய ஒரு வாழ்க்கை. அம்மா மன் ஹஃபத் மவாஸீனு, எவருடைய நன்மையில் அந்த இடை இலேசாகி விடுகிறதோ, ஃஅம்முஹு ஹாவியா, அவர் தங்கும் இடம் ஹாவியா. அல்லாஹு தஆலா ஹாவியா என்று சொல்கிறான். அந்த ஹாவியாவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேள்வி எழுப்புகிறான். வமா அத்ராக மாஹியா, ஹாவியாவை பற்றி நபி உமக்கு தெரியுமா, நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கும் நரகம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது சுட்டெரிக்கக்கூடியது என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் எதற்கு ஆதாரம், எதற்கு, தராசுகள் என்பது அது உண்மையானது, அதற்கு வேறு மாற்று விளக்கங்கள் கிடையாது என்பதற்கான சான்றுகள். அதே போன்று 21வது அத்தியாயம் 47 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், வனவுல் மவாஸீன் அல் கிஸ்த் அல் யௌமில் கியாமா, கியாம நாளில் துல்லியமான தராசுகளை நாம் வைப்போம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நீதியான துல்லியமான தராசுகளை வைப்போம், அங்கு யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள், எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். வைங்கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா வக்கஃபா பினா ஹாசிபீன், அதாவது கடுகளவு நன்மை இருந்தாலும் அதை நாம் என்ன செய்வோம், கணக்கில் கொண்டு வருவோம். அணுவளவு இருந்தாலும் அதை நாம் கணக்கில் கொண்டு வருவோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியாக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்கிறதென்றால், துல்லியமாக நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும் என்பதை இந்த வசனங்கள் சொல்கிறது. அடுத்து நாம் இதில் இன்னொரு விளக்கத்தை பெற வேண்டியிருக்கிறது. தராசுகள் என்று பண்மையில் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது பண்மையில் மவாஸீன் என்று பண்மையாக பயன்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் இருவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சாரார் சொல்கிறார்கள், தராஸ் என்பது ஒன்றுதான், அதாவது அதுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும். அந்த நாம் எந்த தராசை விளங்கி வைத்திருக்கிறோமோ அந்த இரண்டு தட்டுகள் உள்ள தராசு தான், ஒன்றுதான் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தராசு என்று சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நன்மை தீமையை நிரூபிப்பதற்காக அவரவருக்கென்று தராசு இருக்கும் என்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் இதில் மிகச் சிறந்த கருத்தாக காண்பது ஒரு தராசு தான், தராசு என்பது ஒன்று தான். இது ஏன் பன்மையாக பயன்படுத்தப்படுது என்று சொன்னால், அதில் பலவிதமான அமல்கள் அதில் என்ன செய்யப்படும், அங்கு நிறுக்கப்படும். பலவிதமான செயல்கள், நன்மைகள் தீமைகள், அதே போன்ற அமல்கள் எடுத்தீங்கடா, தொழுக, நோன்பு, ஜகாத், இப்படி என்னென்ன அமல்களோ அதே போன்றுதான் தீமைகள், அனைத்தும் நிறுக்கப்படுகின்ற காரணத்தால் அது பன்மையிலே பயன்படுத்தப்படுகிறது என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த மீசானை பொறுத்தவரையில் அகலு சுன்னாக்களுடைய நம்பிக்கை என்ன சொல்லுங்க? அகலு சுன்னாக்கு நம்பிக்கை தராஸ் என்பது உண்மையானது. அது என்னது? அது உண்மையானது, அது நீதிக்கு சொல்லப்படும் ஒரு பேர் அல்ல என்பதுதான் அகலு சுன்னாவல் ஜமாவுடைய நம்பிக்கை. மூத்தசிலாக்கள் போன்ற வழிகட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இதை அவர்கள் இதற்கு மாற்று வியாக்கியானம் கொடுத்து இதை மறுத்தார்கள். அப்ப எனவே இந்த தலைப்போடு அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த தராசில் எவைகளெல்லாம் நிறுக்கப்படும், இதில் எவைகளெல்லாம் நிறுக்கப்படும் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதில் ஒரு மனிதனுடைய செயல்கள் நிறுக்கப்படும். ஒரு மனிதனுடைய செயல்கள், அதாவது நன்மை தீமைகள் செயல்கள் நிறுக்கப்படும். அதற்கான ஆதாரங்களை முதலாவது பார்ப்போம், அதற்குரிய ஆதாரங்களை பார்ப்போம். அதற்கு நீங்கள் பல செய்திகளை இதற்கு முன்னரும் பல பயான்களை உரைகளில் கேட்டிருப்பீர்கள். அந்த செய்திகள் நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இந்த செய்திகளை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதால் விடுவதற்கல்ல, அதாவது நமது நன்மை உடைய அந்த தட்டு கணத்தால் தாழ வேண்டுமென்றால் இந்த நன்மைகளில் நாம் போட்டி போட வேண்டும், இந்த நன்மைகளில் நாம் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய ஒரே சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்க்கை தான். நமது தொண்டை குழிக்கு உயிர் வந்துவிடுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும், அந்த வாய்ப்புகள் அனைத்தும் முடிந்துவிடும். எனவே நாம் கழிக்கக்கூடிய இந்த நொடி, இந்த நிமிடம் தான் எமக்குரியது இல்லையா? நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த நொடி, இந்த நிமிடம் தான் எனக்குரியது, உங்களுக்குரியது. நமது நாவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கவல உணவு தான் நமக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 6682 செய்தியாக பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிஸான், நாவுகளுக்கு மிக எளிதான வார்த்தைகள். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை கஷ்டப்படுத்தவில்லை, அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளை நாவுக்கு எளிதாக்கினான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேமத், அருள். அல்லாஹ் எளிதாக்கவில்லை என்றால் அதை யாராலும் எளிதாக்க முடியாது. அல்லாஹ் எளிதாக்கினால்தான் அந்த வார்த்தைகள் எளிதானவைகள். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக், நாம் உமது நாவுக்கு எளிதாக்கினோம், லிதுபஷ்ர பிஹி, மக்களுக்கு நன்மாராயம் வழங்குவதற்காக என்று குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ் தான் எளிதாக்கினான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். அப்போ இந்த வார்த்தைகள் மிக எளிதான வார்த்தைகள். அதே போன்று அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், மீசானில் தராசில் மிக கனமான வார்த்தைகள், மிக கனமான இரு வார்த்தைகள். அடுத்து என்ன, ஹபீபத்தானில் ரஹ்மான், ரஹ்மானுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எந்த திருநாமம் பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்கள், எவ்வளோ திருநாமங்கள் இருக்குது, அதில் ரஹ்மான் என்ற திருநாமம் தான் பயன்படுத்தப்படுது. அந்த அளவற்ற அருளாளனுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். அருமையான சகோதரர்களை, மூன்று சிறப்புகள் இருக்கு இந்த வார்த்தைகளுக்கு, மூன்று சிறப்புகள். நமது நாவுக்கு எளிதானவைகள், ஆனால் இன்று கவலை, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் எளிதாக வருகிறது? ஒரு நாளைக்கு இந்த வார்த்தைகளை நாம் எத்தனை தடவைகள் சொல்கிறோம், இந்த திக்ரை, உயரிய திக்ரை. நாளை மறுமையுடைய நாளில் நமது உடலிருந்து இந்த உயிர் பிரிந்த பிறகு ஒரு நன்மை நமக்கு கூட்ட முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ இந்த வார்த்தைகள் சுபஹானல்லாஹ், அங்கு ஒருவன் எவ்வளோ கை சேதப்படுவான். நான் இந்த வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்க வேண்டுமே, இந்த சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம், இதை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்க வேண்டுமே, எனது அந்தஸ்துக்கள் சொர்க்கத்தில் உயர்ந்திருக்குமே சுபஹான் அல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். உண்மையில் இது ரஹ்மானுக்கு விருப்பமான வார்த்தைகள். இதில் உள்ள விஷயம் என்ன தெரியுமா, அவன் விரும்பக்கூடியவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகள் எளிதாக இருக்கும் இல்லையா. அவன் யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ, அந்த நாவுகளுக்குத்தான் இந்த வார்த்தைகள் எளிதாக இருக்கும். அவன் யார் மீது தௌஃபிக்கை நாடவில்லையோ அவர்களுக்கு இது சிரமம்தான். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் சிரமமாகத்தான் இருக்கும். நஊது பில்லாஹ். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இந்த நன்மையான விஷயத்தில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் நாம் அதிகம் சொல்ல வேண்டிய ஒரு திக்ராக இருக்கிறது. அதே போன்று அருமை சகோதரர்களே, நாம் இதிலே இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் என்பது வார்த்தை தானே, அது எப்படி தராசில் வைக்கிறது? அந்த வார்த்தை இப்போ தராசில் கனமானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. இப்போ வார்த்தைகளை எப்படி தராசில் வைத்து அது எப்படி அது கனமாகும் என்ற ஒரு சிந்தனை வருதா இல்லையா? என் அருமை சகோதரர்களை, நாம் உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது, மறுமை ஒப்பிடக்கூடாது. உலகத்தோடு மறுமை ஒப்பிடக்கூடாது. அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் எல்லாம், அந்த நிகழ்வுகள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் என்று. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்களே, ஒருவர் மற்றவங்களை பார்க்க மாட்டாங்களா, ஆண்கள் பெண்களை பார்க்க மாட்டார்களா? அங்கே அதெல்லாம் இருக்காது. உலகத்தில் வேண்டுமானால் என்னது அந்த மோசமான நிலைகள் இருக்கும், அங்கே அப்படி இருக்காது, அந்த நிலை மாறி இருக்கும். சுபஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்போ எனவே அடுத்து நீங்கள் இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிவதற்கு ஒரு ஹதீஸை பாருங்கள். முஸ்லீமில் 1470 செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரண்டு சூறாக்களை நூறு என்று சொன்னார்கள். என்னென்ன சூறாது? இரண்டு சூறாக்களை பிரகாசம், ஒளி என்று சொல்லாங்க. இரண்டு சூறாக்களை சொன்னாங்களா இல்லையா? அந்த இரண்டு சூறாக்கள் என்ன? பக்ரா, ஆல இம்ரான். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான். இந்த இரண்டு சூறாக்கள் சொல்லாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எவர்கள் இந்த இரண்டு அத்தியாயங்களை ஓதுவார்களோ, ஓதி வருவார்களோ, அவர்களுக்கு மறுமையில் அந்த இரண்டு சூறாக்கள் எப்படி வரும் என்று சொன்னால், நிழல் தரும் மேகங்களை போன்று. அந்த இரண்டு அத்தியாயங்களும் எப்படி வரும்னு பாருங்க, அந்த இரண்டு சூறாக்களும் நிழல் தரும் மேகங்களை போன்று, அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்று அந்த அத்தியாயங்கள் வரும். அந்த அத்தியாயங்கள் நாங்கள் குர்ஆனில் எழுத்து வடிவில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் மறுமையில் அது எப்படி வரும்? மறுமையில் அது மேகங்களை போன்று அல்லது பறவை கூட்டத்தை போன்று வரும். அப்போ இது போன்று தான் அப்போ நாம் சொல்கின்ற அந்த வார்த்தைகள், நன்மைகள், அதற்கு அல்லாஹ் ஒரு வடிவத்தை கொடுத்து என்ன செய்வான், அதை தராசில் வைப்பான், தராசில் வைக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வது உங்களுக்கு மற்றொரு ஹதீஸ் பாருங்க, அகமதில் பதிவாக இருக்குது. ஒருவர் கபரில் கொண்டு போய் வைக்கப்படுவார். கபரில் வைக்கப்பட்டு அந்த கபருடைய நிகழ்வுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்களா இல்லையா, அந்த நிகழ்வுகள் விசாரணை, மலக்குகள் வருவார்கள், விசாரிப்பார்கள், ஒரு மூமினாக இருந்தால் எப்படி அந்த அதற்கெல்லாம் பதில் கொடுப்பார். அப்படி பதில் கொடுத்ததன் பிறகு என்ன செய்யப்படும், என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது ஒருவர் மிக அழகான தோற்றத்தில் வருவார். ஒருவர் அவர் முன்னால் அந்த கபரில் அவர் முன்னால் ஒரு காட்சி அளிப்பார், மிக அழகான தோற்றத்தில் காட்சி அளிப்பார். அதே போன்று என்னது, நறுமணம் கமழுகின்ற அந்த நிலையில் அவர் காட்சி தருவார். அந்த நேரத்தில் அவர் சொல்வார், நன்மாராயம் பெற்றுக்கொள்வீராக. அவர் என்ன சொல்வார், நன்மாராயம் பெற்றுக்கொள்வீராக, இது உமக்கு மகிழ்ச்சியான நாள். சுபஹானல்லாஹ், இது உமக்கு மகிழ்ச்சியான நாள், இதுதான் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அவர் சொல்வார். அந்த நேரத்தில் அவர் கேட்பார், மன் அந்த், நீர் யார்? மன் அந்த் என்று கேட்பார். அப்போது அவர் சொல்வார், அதாவது அன அமலுக சாலிஹ், நான் தான் உனது சாலிஹான அமல்கள். அப்ப சாலிஹான அமல்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தோற்றத்தை கொடுப்பான், ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து, ஒரு வடிவத்தை கொடுத்து, அது அவருக்கு முன்னால் காட்சி தருவார். அதே போன்றுதான் மோசமான செயல்களாக இருந்தாலும், ஒரு மோசமான தோற்றத்தில் ஒருவர் காட்சி அளிப்பார், அவனுடைய நிலை மிக பயங்கரமானதாக இருக்கும். அப்போ எனவே இந்த செய்தியின் ஆதாரம் என்ன செய்யப்படும், அப்போ செயல்கள், அந்த வார்த்தைகள், அவைகளுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு தராசில் வைத்து என்ன செய்யப்படும், அவைகள் நிறுக்கப்படும் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ எவைகள் எல்லாம் அந்த நன்மையுடைய தட்டை கனத்தால் தாழ்த்தும், நன்றாக காணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் முக்கியமானது, மிக முக்கியமானவைகள். நாம் இதில் மிக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இவைகள், அமல்கள். இந்த செய்தி அகமதில் பதிவாகிறது, 18101 செய்தியாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐந்து விஷயங்களை கொண்டு நீங்கள் லாபம் அடைந்து கொள்ளுங்கள். ஐந்து விஷயங்கள், இந்த ஐந்து விஷயங்களும் உங்களுடைய அந்த நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தும், அந்த தட்டை கணத்தால் தாழ்த்துகின்ற ஐந்து விஷயங்கள். இவைகளை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் லாபம் ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். முதலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் விஷயம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணிக்கும் போது, மரண தருவாயில தனது பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்தாரா இல்லையா? வசியத்தில் என்ன சொன்னார்? அதாவது பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு சொன்ன ஒரு விஷயம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? அதை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் மற்றொரு தட்டில் வைத்து அவைகள் நெருக்கப்படுமாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் கணத்தால் தாழும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி, தனது பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், ரெண்டாவது அல்லாஹு அக்பர், ரெண்டாவது என்ன? அல்லாஹு அக்பர். மூன்றாவது சுபஹானல்லாஹ். நான்காவது அல்ஹம்துலில்லாஹ். ஐந்தாவது என்ன தெரியுமா? வல் வலது சாலிஹ். ஒரு சாலிஹான குழந்தை சிறு பருவத்தில் மரணிக்கிறது. ஒரு சாலிஹான பிள்ளை சிறு பிராயத்தில் மரணிக்கிறது. அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால், சுபஹானல்லாஹ், அந்த பெற்றோர்கள் தனது சாலிஹான குழந்தை மரணித்து விட்டது, அல்லாஹ் அதை கைப்பற்றி கொண்டான், அவன் கொடுத்தது, அவன் அதை அவன் மறுபடியும் பெறுவதற்கு அவனுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று யார் நன்மையோடு, நன்மையை எதிர்பார்த்து அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்களோ, அதுவும் தராசில் என்ன செய்யும்? நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்திவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஐந்து விஷயங்கள், ஐந்து விஷயங்களும் நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்தும் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே தொடர்ந்து சொன்னார்கள், அதாவது இன்னும் ஐந்து விஷயங்களை கொண்டு நீங்கள் லாபம் ஈட்டிக் கொள்ளுங்கள். இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு ரப்பை நீங்கள் சந்தித்தால் தஹல் அல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார். என்ன அந்த ஐந்து விஷயங்கள்? முதலாவது யூமினு பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், உறுதியான நம்பிக்கை. வல் யௌமில் ஆகிர், ரெண்டாவது மறுமை இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை. நாங்கள் சுமார் இதுவரை ஒரு 10-11 தொடர் நடத்தியிருப்போம். இந்த தொடர் வகுப்பில் ஒரு 11 தொடர்கள் எல்லாம் என்ன? மறுமை பற்றிய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், மறுமை பற்றிய அந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களை பற்றி பேசினோம். எப்படியெல்லாம் அந்த நம்பிக்கை அமைய வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம். அப்போ இரண்டாவது விஷயம் வபில் யௌமில் ஆகிர், இறுதி நாளை உறுதியாக நம்புதல். அதே போன்று வபில் ஜன்னதி வன்னார், அந்த சுவர்க்கம் நரகத்தை உறுதியாக நம்புதல், சுவர்க்கத்தையும் நரகத்தையும் உறுதியாக நம்பிக்கை கொள்வார். அதே போன்று மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் உறுதியாக நம்புவார். அதே போன்று ஹிசாப், விசாரணையை அவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வார். யாரிடத்தில் இவைகளெல்லாம் உறுதியாக நம்பிக்கையாக மாறுகிறதோ, அது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். போலியான சடங்கான நம்பிக்கைகள் அல்ல, சடங்காக போலியாக உள்ள நம்பிக்கைகள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எவர்கள் உறுதியாக நம்புவார்களோ அவர்களுடைய வார்த்தையில் மாற்றம் இருக்கும், நகர்வுகளில் மாற்றம் இருக்கும், அசைவுகளில் மாற்றம் இருக்கும், பெரிய ஒரு வேறுபாடு இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு தெரியும், அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து ஓதக்கூடிய துஆவை நீங்க எடுத்து பாருங்க, அந்தல் ஹக் வவாதுக்கல் ஹக் வலிகாவுக ஹக் வல் ஜன்னத்து ஹக் வன் நாரு ஹக் வன் நபியூன ஹக் வஸ்ஸாஅத்து ஹக், ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க அந்த துஆல. நீ உண்மையானவன், உனது வாக்கு உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள், மறுமை உண்மையானது, ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க அந்த துஆவில், ஒவ்வொரு இரவிலும் ஓதுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்துகின்ற இபாதத்துகளில் திருமீதியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 2003 செய்தி, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் யூதஉ ஃபில் மீசான், அதாவது நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்துகின்ற இந்த விடயம் இருக்கிறதே, அது எது தெரியுமா? அதுதான் ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணங்கள். என்ன நட்பண்புகள்? நிறைய பேர் நினைக்கிறோம் நட்பண்புகளோடு நடந்து என்ன பயன் நினைக்கிறாங்க, நல்ல பண்போடு நட்குணங்களோடு நடந்து என்ன பயன், என்ன லாபம், என்ன கிடைக்குது? காசு பணத்தை பார்க்குறாங்க, ரூபாயை தான் பார்க்குறாங்க, எல்லாம் அந்த காசு பணத்தை வைத்து மதிப்பிடப்படுகின்ற காரணத்தால் இன்று சிரித்து சலாம் சொல்வதை கூட சிலருக்கு மனம் வருவதில்லை. ஒருவருடைய முகத்தை பார்த்து சிரித்து சலாம் சொல்வதை கூட ஏன்? லாபம் இல்லை. அவர் தெரியாதவர், சிரித்து என்ன பயன், தெரிந்தவர் அறிமுகமானவர் என்றால் ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி நிலை மாறிவிட்டது. என் அருமையான சகோதரர்களை, நட்பண்புகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, வ இன்ன சாஹிப ஹுஸ்னுல் குலுக், நட்பண்புடைய மனிதர் எப்படி அந்தஸ்து பெறுவார் என்றால், நோன்பு நோற்றவருடைய தொழுதவருடைய அந்தஸ்து எல்லாம் அவருக்கு கிடைக்கும், அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அடைந்து கொள்வார்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப எனவே நான் உங்களுக்கு இப்ப சொன்ன விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அதாவது நன்மையின் தட்டை கனத்தால் தாழ்த்துகின்ற விஷயங்களாக முதலாவது என்ன சொன்னேன், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் முதலாவது. ரெண்டாவது என்ன சொன்னேன், ஐந்து விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, ஐந்து விஷயங்கள். அதில் என்னென்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஒரு சாலிகான குழந்தை சிறுபாய பிராயத்தில் மரணிக்கும் போது பெற்றோர்கள் அதை பொறுமையோடு அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விஷயத்தை சொன்னோம். அடுத்ததாக என்ன சொன்னோம், அடுத்து இப்போ அவங்க கடைசியாக சொன்ன விஷயம் என்ன, அதாவது நற்குணங்கள், நட்பண்புகள், நட்பண்புகள், நட்குணங்கள் என்பது அருமையான சகோதரர்களே, அதாவது இதற்கு நமக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நாங்கள் நல்ல பண்போடு நடந்து கொள்வோம் என்றால் அது அவ்வளவு அந்தஸ்துகளை உயர்த்தும், பதவிகளை உயர்த்தும், நன்மையின் தட்டை கனத்தால் தாழ்த்தும் என்பதை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று அடுத்ததாக இதில் நான் உங்களுக்கு சொல்கின்ற அந்த நன்மைக்குரிய விஷயங்களில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 556 செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள், ஷத்ர் என்று சொன்னார்கள், அரை பகுதி என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பது என்ன செய்யும், மீசானை நிரப்பும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அதை நீங்கள் சொல்வது இருக்கிறதே, அது நன்மையின் தட்டை கனத்தால் அது தாழ்த்திவிடும். சுபஹானல்லாஹ், திரும்ப சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், அந்த இரண்டு வார்த்தைகளும் என்ன செய்யும், நன்மையின் தட்டை கனத்தால் தாழ்த்திவிடும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் நாங்கள் ஆரம்பத்தில் ஹதீஸ்லையும் படித்தோம், இந்த ஹதீஸ்லையும் சொல்கிறது என்னது, அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தைகள் வானங்கள் பூமிக்கு மத்தியில் உள்ள இடையளவுக்கு நன்மைகளால் நிரப்பக்கூடிய வார்த்தைகள், அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தைகள். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அவனை புகழ்வதையும் துதிப்பதையும் தான் விரும்புகிறான். இப்போ நாங்கள் அதிகம் அதிகம் அவனை துதிக்கக்கூடிய போற்றக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்தி விடுகின்ற இபாதத்துகளில் இந்த ஹதீஸ் திருமீதியில் பதிவாக இருக்கிறது, 3410 செய்தி, அபூதாவுதிலும் பதிவாக இருக்கிறது, 5067 செய்தி. நல்ல செய்தியை கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஸ்லத்தான், இரண்டு சிறப்புக்குரிய விஷயங்கள், இரண்டு சிறப்புக்குரிய விஷயங்கள், அதை யார் பேணி வருவாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். அவர் ஒரு முஸ்லிமான அடியார் இதை பேணி வரும்போது அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இது லேசானது, லஹுமா யசீர், இந்த இரண்டும் எளிதானது, ஆனால் இதை செயல்படுத்துபவர்கள் மிக குறைவு. என்னது, இதை செயல்படுத்துபவர்கள் குறைவானவர்கள், எளிதான விஷயங்கள் ஆனால் செயல்படுத்துபவர்கள் குறைவு என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் 10 சொல்லுதல், முதலாவது சுபஹானல்லாஹ் 10 சொல்லுதல், அல்ஹம்துலில்லாஹ் 10 சொல்லுதல், அதே போன்று அல்லாஹு அக்பர் 10 சொல்லுதல். அப்போ ஐவேளை தொழுகைக்கு எத்தனை முறை வரும், 30 நீங்கள் பறிக்கிறேன்டா, 150. அப்போ 150 ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ஹம்சூன வமியத்தும் பில்லிசான், அதாவது 150 நீங்கள் நாவல் என்ன செய்கிறீங்க, இந்த திக்ருகளை சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் சொல்கின்ற போது இதனுடைய நன்மை என்ன, அதாவது 1500 நன்மைகள் மீசான்ல தராசில், நீங்கள் 150 முறை தான் சொல்றீங்க, 150 தடவைகள் சொல்றீங்க, 150 நன்மைகள் அல்ல அதற்கு, அல்லாஹ் எப்படி கொடுக்குறான், அதற்கு 1500 நன்மைகள் அது தராசில் இருக்கும். நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு சுபஹானல்லாஹை கபரில் சொல்ல முடியுமா, வாய்ப்பு இருக்குதா, மறுமையில் சொல்ல முடியுமா, வாய்ப்புகள் இருக்குதா, அதற்குரிய வாய்ப்பு இந்த உலகம். அருமையான சகோதரர்களே, அதில் தொடர்ந்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் படுக்கைக்கு செல்கின்ற போது சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்கின்ற போது மொத்தம் எத்தனை முறை அது, அதாவது அது 100 முறை அவர் நாவால் சொல்கிறார். ஃபதாலிக மியத்தும் பில்லிசான் வ அல்ஃபும் ஃபில் மீசான், தராசில் எத்தனை நன்மைகள், 1000 நன்மைகள். அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குது உங்களுக்கு, 2500 நன்மைகள் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னபோது அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரல்களை பார்த்தோம், அவர்கள் விரல்களால் எண்ணினார்கள், தஸ்பீ செய்தார்கள். யஅகிது பியதிஹி, இன்று நிறைய பேர் தஸ்பீ மணியை வைத்து உரட்டுகிறார்கள், எந்த ஆதாரம் அது கிடையாது. அப்ப எனவே அதில் இருக்கக்கூடிய செய்திகளும் பலவீனமானவைகள். ரசூல்லாஹ் என்ன செய்வாங்க, விரல்களால் எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் சொன்னீங்க இந்த இரண்டும் எளிதானது, ஆனால் இதை செயல்படுத்துபவர்கள் குறைவானவர்கள் என்று சொன்னீர்களே. சஹாபாக்கள் யார், அவங்க யாரு, சுபஹானல்லாஹ், நன்மை என்றால் அதில் போட்டி போட்டு செல்லக்கூடியவர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, பாருங்க சுபஹானல்லாஹ், அது இன்றைய காலத்துக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைய காலத்துக்கு சில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சலாம் கொடுத்தோன்னே கையில் மொபைலை தான் எடுக்கிறாங்க. சலாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, கையில் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போய்த்துடுறாங்க. நிறைய பேருடைய நிலையை இப்போ அப்படி தான் பார்க்குறோம், நிறைய பேருடைய நிலை அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, யாத்தி அஹதுக்கும் யானி அஷைத்தான், உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வருவான். அந்த ஷைத்தான் வந்து என்ன செய்வான், அவன் தொழுகை சலாம் கொடுத்து முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவான் தெரியுமா, உது குர்கதா ஒக்கதா என்று சொல்லி, அதன் அந்த ஒரு உனக்கு இப்படி ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாய், இந்த ஒரு வேலை இருக்குது, உனக்கு அவசரமான வேலை இருக்கிறது, இப்படி வந்து என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த சிந்தனை அவன் ஏற்படுத்தி அவர் என்ன செய்வான், அந்த திக்கர்களை செய்ய விடாமல் வெளியேற்றுவான். இன்று நிறைய பேர் இந்த தொழுகையில் பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அவராதுகள் இல்லை. நிறைய பேருடைய தொழுகையில் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்கர்கள் அவராதுகள் எதுவுமே இல்லை. அப்படி அந்த தொழுகை மாறிவிட்டது. ஏன், அது ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூன்று தடவை, அப்படி அது பழக்கப்பட்டு விட்டது. சிலரை பார்த்தீங்கன்னா, தொழுது முடிந்தோடனே உடனே எழுப்பி சுண்ண தொழுகிறார்கள், சுண்ணாவுக்கு மாற்றமானதான் செய்கிறாங்க. எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் இரவில் தூங்க செல்லும் போது ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபை நவ்வி முஹு கபல அன் யகூல், அவர் வந்து சொல்வதற்கு முன்னால் அவரை தூங்க வைத்து விடுவான். என்ன செய்வாங்க, இப்போ மொபைல் இருக்குது, பிஸியாக இருக்கிறோம், வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதில் பிஸியாக அதிலே தூங்கிடுவாங்க. இப்போ நிறைய பேர் என்னது, திக்ருகள் அவுராதுகள் எல்லாம் குறைந்து விட்டது. சுபஹானல்லாஹ், ரசூல் அங்கே சொல்கிறாங்க, எப்படி ஷைத்தான் வருவான், வந்து இந்த திக்ருகளை சொல்ல விடாமல் அவனை தூங்க வைத்து விடுவான் என்று தூங்க வைக்கிறது. நிறைய காரணங்களும் இருக்குது. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இது என்ன செய்யும், மீசானை அந்த நன்மையால் தாழ்த்துகின்ற ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக. இப்போ நாங்கள் சில பொழுதுகளில் பார்க்குறோம், இப்போ தொழுகையில் சலாம் கொடுக்குறோம், அவசரமான ஒரு வேலை இருக்குது, நமக்கு என்னது 33 நூரை பூர்த்தி செய்வதற்கலா இல்லா இல்லல்லாஹு அல்லது அல்லாஹு அக்பர் 34 அப்படி சொல்வதற்கு நேரம் இல்லையா, 10 தடவை சொல்லலாம், சுபஹானல்லாஹ் 10, ஹதீஸ் அப்படி தான் இந்த ஹதீஸ் சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10, அதை சொல்லிட்டு போகலாம். ஏன், அதுக்கும் ஹதீஸ் என்னது ஆதாரம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவள் இன்று நாம் இந்த நன்மைகளை எல்லாம் எவ்வளோ இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யும், நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்துகின்ற விஷயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அடுத்து பாருங்க, எவ்வளவு துல்லியமாக நெருக்கப்படும் என்பதற்கு ஒரு செய்தி, சுபஹானல்லாஹ், அதாவது நமது மேனிகள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்ற செய்தி, ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்ற செய்தி திருமீதியில் பதிவாகிறது. ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாஹ்வுடைய ரசூலிடம். அந்த நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடம் சில அடிமைகள் இருக்கிறார்கள், என்னிடம் சில அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள், யுகதிபூனனி, பொய் சொல்கிறாங்க, வயஹூனனி, வய என்னை எனக்கு மோசடி செய்கிறார்கள், அதே போன்று எனக்கு மாறு செய்கிறார்கள், அப்போ இப்படியெல்லாம் அவங்க நடந்து கொள்கிறாங்க இந்த அடிமைகள், நான் அவர்களை திட்டுகிறேன், நான் அவர்களை திட்டுகிறேன், ஏசுகிறேன், நான் அவர்களை அடிக்கின்றேன். ஃபகைஃப் அன மின்ஹும், நாளை மறுமையுடைய நிலைப்பட்டு தான் கேட்கிறார், நாளை மறுமையுடைய இவர்களுடைய விஷயத்தில் எனது நிலை என்ன, யார சொல்லல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அவர்கள் உமக்கு மோசடி செய்கிறார்கள், உமக்கு பொய் சொல்கிறார்கள், மாறு செய்கிறார்கள், உமது தண்டனையும் அதற்கு சரிநிகராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர்கள் சொல்கின்ற பொய் மோசடி, அவர்கள் மாறு செய்தல், அதற்கு சரிநிகராக நீர் ஏசுவதும் அடிப்பதும் இருந்தால் பிரச்சனை இல்லை, உமக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராகவும் இருக்காது, உமக்கு எதிராகவும் இருக்காது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீர் கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் செய்கின்ற பிழையை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். அதாவது அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகள், அவர்கள் செய்கின்ற மோசடிகள், அவர்கள் பேசக்கூடிய பொய்கள், அவர்கள் செய்கின்ற அந்த மாறுதல்கள் இதெல்லாம் நீர் கொடுக்கக்கூடிய தண்டனை அதை விட அதிகமாக இருந்தால் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். அதே நேரத்தில் நீ கொடுக்கக்கூடிய தண்டனை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அதை உமக்கு வழங்குவான் என்று சொன்னபோது அவர் ஒரு ஓரமாக சென்று அழ ஆரம்பித்தார். ஃபஜஅல ரஜுலு யபுகி, அவர் அழுகின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், அமா தக்ரபு கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீர் ஓதவில்லையா? வனலுல் மவாசீனல் கிஸ்த் லியௌமில் கியாமா ஃபலா துல்லமு நஃப்ஸுன் ஷைஆ وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا. அல்லாஹு தஆலா சொல்கிறானே, நாம் நீதியான தராசுகளை வைப்போம், அந்த நாளில் நாம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம், அணுவளவு நன்மை செய்தாலும் அதை நாம் கொண்டு வருவோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே. இந்த வசனத்தை நீர் ஓதவில்லையா என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்டார்கள். அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை சாட்சியாக ஆக்கி சொல்கிறேன், அவர்கள் அனைவரும் சுதந்திரவான்கள், அவர்களை அடிமையிலிருந்து நான் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டேன் என்று அவர் சொல்லி திரும்பிச் சென்றார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் சிலர்களுக்கு நாதி இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக யாரும் இல்லாமல் இருக்கலாம், மீடியாக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரப்பிடத்தில் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும், துல்லியமாக நிறுக்கப்படும். ஒவ்வொன்றையும் ரப்புல் ஆலமீன் நிற்பான். அவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை, அவர்கள் ஆதரவற்றவர்கள், அவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு அநியாயம் செய்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்கள் தொழிலாளர்கள். இப்படி வந்து ஒருவர் செயல்படுவார் என்றால் அனைத்தும் என்ன செய்யப்படும், அல்லாஹு தஆலா அனைத்தையும் இருப்பதாக சொல்கிறான். ஃபலா துல்லமு நஃப்ஸு ஷையா, எந்த ஒரு நஃப்ஸுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகள் சுபஹானல்லாஹ், நாம் அந்த மறுமையை நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை நமது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த நபித்தோழர் சுபஹானல்லாஹ் இந்த செய்தியை கேட்டவுடன் என்ன செய்தார், தனது அடிமைகளே உரிமையிட்டு விட்டார் என்றால் அது அந்த அவங்களோட அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நம்பிக்கை எந்த அளவுகளுக்குள் தாக்கம் செலுத்தியது. எனவே நறுமை சொல் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் அதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் திருமீதியில் பதிவாக இருக்கிறது 3582வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் இஹ்தபஸ ஃபரஸன் ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒரு குதிரையை வாங்கி அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வதற்காக அந்த குதிரை அந்த நோக்கத்தில் தான் வாங்கி என்ன செய்கிறார், அந்த நோக்கத்துக்காக வளர்க்கிறார், அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து உண்மையோடு அதை அவர் செய்வார் என்று சொன்னால், அந்த குதிரைக்காக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த குதிரை சாப்பிடக்கூடியவைகள், அது வெளிப்படுத்தக்கூடிய அதனுடைய அந்த மலம் சலம் இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் நன்மையின் தராசில் வைக்கப்படும். அல்லாஹ் வைப்பான், அந்த அனைத்தையும் வைத்து என்ன செய்வான், ஏன் அவர் அந்த குதிரையை அல்லாஹுடைய வழியில் போர் செய்வதற்காக அவர் வாங்கி அதற்காகவே அதை என்ன செய்தார், பயன்படுத்தினார். குதிரை போன்றுதான் மற்ற விஷயங்கள், நாம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய வழிக்காக நாம் ஒன்றை என்ன செய்கிறோம், வாங்கி அதை செய்கின்ற போது நிச்சயமாக அந்த கூலிகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அடுத்ததாக இதில் நான் இன்னும் ஓரிரு செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அகமதில் பதிவாக இருக்கிறது 21239வது செய்தி. இந்த செய்தியை ஜிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தபிய ஜனாசா ஹத்தா யுசல்லி அலைஹா, யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவை தொழுகை நடத்தும் வரை பின்தொடர்ந்து சென்று என்ன செய்கிறார், அந்த ஜனாசாவுக்கு பின்னால் சென்று அந்த தொழுகையில் கலந்து கொள்கிறார், அவருக்கு 2 கீராத்துகள் நன்மை இருக்கிறது. அதை தொடர்ந்து மறுபடியும் அந்த ஜனாசா அடக்கப்படும் வரை செல்கின்ற போது அவருக்கு என்னது, அந்த நன்மை முழுமையாக கிடைக்கிறது. அப்போ எனவே ஒருவர் வந்து என்ன செய்கிறார், தொழுகையோடு மாத்திரம் நின்றுவிட்டால் அவருக்கு 1 கிராத்தும், அவர் அதை அடக்கம் செய்கின்ற வரை அவர் செல்கின்ற போது இன்னொரு கிராத்துமாக அவருக்கு இருக்கிறது. இப்போ மன் தபியஹா ஹத்தா யுசல்லி, ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் என்று சொன்னால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல், ஒன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் 1 கிராத் நன்மை, அடுத்து என்னவென்று சொன்னால் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டால் இன்னொரு கிராத் நன்மை என்பதுதான் ஹதீஸ். எனவே நாம் அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இரண்டையும் செய்யும் போது இரண்டு கிராத்துகள் நன்மை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லஹு அஸ்கலு ஃபீ மீசானிஹி மின் உஹத், அது உஹது மலையை விட சுபஹானல்லாஹ் கணத்தால் தாழ்ந்ததாக இருக்கும் அந்த கிராத்துகள். நாம் ஒரு ஜனாசாவில் நாம் கலந்து அந்த ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய சிறப்பு இது. அதாவது உகது மலையை விட அது நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்துகின்ற ஒரு வணக்கம், ஒரு இபாதத். இன்று நம்மில் சுபஹானல்லாஹ் இந்த வணக்கங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏதாவது ஒரு ஒஃபர் என்று சொன்னால் தேடி போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம். இன்று ஜனாசா தொழுகை நடத்தக்கூடிய எத்தனையோ பள்ளிகள் இருக்குது, அந்த பள்ளிகளில் போய் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? புகபார் எடுத்தீங்கன்னா இங்கே சில பள்ளிகள் அங்கே ஜனாசா தொழுகை நடைபெறும், பெரும்பாலும் அசருக்கு பிறகு நடைபெறும் என்று இருந்து என்ன சொன்னால் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் போய் நினச்சி பாருங்கள். அப்போ எனவே இந்த நன்மைகள், அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நன்மையில் போட்டி போட்டவர். அவர் சொல்கிறார், நாங்கள் எத்தனை கீராத்துகளை மிஸ் பண்ணிட்டோம், தவறவிட்டோம் என்று இந்த செய்தியை சொன்னபோது கவலைப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதை தவறவிட்டவர் அல்ல, அவ்வளோ பேணுதலில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவைகள். அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று நாம் நமது மீசான் அந்த நன்மையின் தட்டு கணத்தால் தாழ்த்துவதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். நபி அவர்கள் இரவிலே ஓதக்கூடிய ஒரு துவாவிலே இதை சொல்வார்கள் என்ற ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஹாக்கிமில். வசக்கில் மீசானி, எனது நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்துவாயாக என்று ரசூலுல்லாஹ் இரவில் ஓதுவார்கள். இந்த செய்தி ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது, அதை நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நன்மைகள் நிறுக்கப்படும் என்ற ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்தோம். அடுத்து மனிதர்களும் நிறுக்கப்படுவார்கள். மனிதர்கள் நன்மைகள் மாத்திரமல்ல, அந்த மனிதர்களும் நிறுக்கப்படுவாங்க என்பதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், 4729 செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னஹு லயாத்தி ரஜுல் அஸீமு ஸமீனு யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் வருவான், எப்படி உடல் கொழுத்த, உடல் பருமனான கொழுத்த ஒரு மனிதன் வருவான், ஒரு மனிதன் வருவான், லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஅவுலா, அதாவது அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவினுடைய இறக்கிய அளவுக்கு கூட அவனுக்கு பெருமதி இருக்காது, ஒரு கொசுவினுடைய இறக்கிய அளவு எடை கூட அவனுக்கு மதிப்பு இருக்காது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க, அதான் முக்கியம். சொன்னாங்க 18வது அத்தியாயத்துடைய 105வது வசனத்தை ஓதி காட்டினார்கள், மறுமை நாளில் அவர்களுக்கு எத்தகைய மதிப்பையும் அளிக்க மாட்டோம். அப்போ இந்த செய்தி ஒன்று. அடுத்து மற்றொரு செய்தியை பாருங்க, அதாவது இங்கே அவர் அந்த மனிதர்கள் நிறுக்கப்படுவது என்று சொன்னால் அவர் உடல் பருமனை வைத்தல்ல, உடல் பருமனை வைத்து முடிவு செய்யப்படுகின்றது அல்ல, அது ஈமானிய பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதற்கு என்பதற்கு ஆதாரம் அகமதில் இந்த செய்தி பதிவாகிறது, 3991 செய்தி. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு ஒரு முறை என்ன செய்கிறாங்க, பல் துளக்கோமா இல்லை சிவாக், அந்த குச்சி, அந்த குச்சியை வந்து அந்த குச்சியை பறிப்பதற்காக அவன் ஒரு மரத்தில் ஏறுறாங்க. ஒரு மரத்தில் ஏறிய போது என்ன செய்யுது என்று சொன்னால், ஒரு காற்று அடித்தது. ஒரு காற்று வீசியவுடன் அவங்களோட ஆடை என்ன செய்யுது, கீழே ஆடை கொஞ்சம் விலகி அவங்களோட கெண்டை கால்கள் வெளிப்பட்டன. அவங்களோட கெண்டை கால்கள் தெரிந்தது, அது மெலிந்ததாக இருந்தது. அவங்களோட கெண்டை கால்கள் என்னது, மிக மெலிந்ததாக இருந்தது. அப்போ இதை பார்த்து அங்கிருந்தவங்கெல்லாம் சிரித்தாங்க, அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் அதை பார்த்துவிட்டு. அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மிம்ம தல்லாக்குன்னு, எதற்காக சிரிக்கிறீங்க, எதற்காக சிரித்தீர்கள்னு கேட்குறாங்க. அப்போது சொல்கிறாங்க, யார் ரசூலல்லா, இவருடைய இந்த கெண்டை காலை பாருங்கள், யார்ட, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வளோ மெல்லியதாக இது இருக்கிறது, அதை பார்த்து சிரித்தோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சுபஹானல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறப்பை சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லஹுமா அஸ்கல ஃபில் மீசானி மின் உஹதன்னு சொல்கிறாங்க. அவருடைய அந்த இரு கெண்டை கால்களும் நன்மையின் தராசில் அந்த தட்டில் வைக்கப்படும், அது உஹதை விட கணத்தால் தாழ்ந்தது. சுபஹானல்லாஹ், யார்ட, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப அவர்கள் நிறுக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அப்போ எனவே இது ஒரு செய்தி. அடுத்ததாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இதில் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது மூன்றாவது ஒரு விஷயம், ஏடுகள் நிறுக்கப்படும். இப்போ நன்மைகள் நிறுக்கிறத பார்த்தோமே, இப்போ ஏடுகள் பட்டோலைகள் கொடுக்கப்படுமா இல்லையா, இந்த பட்டோலைகள் என்ன செய்யப்படும், பட்டோலைகள் நிறுக்கப்படும். அப்படி என்பதற்கு ஒரு ஆதாரத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்னு மாஜாவில் பதிவாகிறது, 4300வது செய்தி. அப்துல்லாஹி இப்னு அமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் ஒரு மனிதர் எல்லா படைப்பினங்களுக்கு முன்னாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார், எல்லோருக்கு முன்னாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அப்போது அவருடைய 99 ஏடுகள் பட்டோலைகள் விரிக்கப்படும், எல்லாம் பாவங்கள், அனைத்தும் பாவங்கள், ஒரு நன்மையும் கிடையாது. அந்த 99 ஏடுகளிலும் அந்த பாவங்கள் தான் இருக்கும். அவைகள் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய பார்வை உடைய தூரம் செல்கின்ற அளவுக்கு அது நீளமானதாக இருக்கும். சும்மா யகூலுல்லாஹு அஸ்ஸவஜல், பிறகு அல்லாஹு தஆலா அவரிடம் கேட்பான், ஹல் துன்கிரு மின் ஹாதா ஷைஅன், 99 ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது, அதில் உள்ளவைகள் எல்லாம் பாவங்கள். அல்லாஹ் கேட்பான், இதில் ஏதாவது நீ ஒன்றை நிராகரிக்கின்றாயா? நான் செய்யவில்லை என்று, உலக வாழ்வில் நான் செய்யவில்லை என்று ஏதாவது ஒன்றை நிராகரிக்கின்றாயா? ஃபயகூலு லா யா ரப், சொல்வான், நான் எதையும் நிராகரிக்க மாட்டேன், இதில் நான் எதையும் செய்யவில்லை என்று நிராகரிக்க மாட்டேன் என்று அவன் சொல்வான். அல்லாஹு தஆலா மறுபடியும் கேட்பான், அலலமத்து கதபத்தில் ஹாஃபிதூன், அதாவது இதையெல்லாம் பதிவு செய்த மலக்குகள் உனக்கு அநியாயம் செய்தார்கள் என்று நீ நினைக்கிறாயா? இதெல்லாம் பதிந்தார்களே வானவர்கள் மலக்குகள், அவர்கள் ஏதாவது உனக்கு அநியாயம் செய்திருப்பார்கள், அநியாயம் செய்தார்கள் என்று எண்ணுகிறாயா? ஃபயகூலுலா, இல்லை யா அல்லாஹ், அவர்கள் எந்த அநியாயமும் செய்யவில்லை, இதெல்லாம் நான் செய்த பாவங்கள், இதெல்லாம் நான் செய்த குற்றங்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், ஏதாவது காரணங்களை முன்வைக்க உனக்கு இருக்கிறதா? அவகாசம் கொடுப்பான் அல்லாஹ், ஏதாவது காரணங்கள் இருக்குதா, அல்லது ஏதாவது நன்மைகள் விடுபட்டு இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ், அலக ஹசனா, இதில் ஏதாவது உனக்கு நன்மைகள் பதியப்படாமல் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்பான். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவனுடைய முடிவு என்ன? நான் அழிந்தேன் என்று, அவ்வளவும் பாவங்கள், அவ்வளவும் பாவங்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அடுத்து என்ன சொல்வான் தெரியுமா? இன்ன லக இந்தனா ஹசனாத், நிச்சயமாக உனக்கு எம்மிடம் நன்மைகள் இருக்கின்றன. ஃபஇன்னஹு லா துல்ம அலைகல் யௌம், இன்றைய நாளில் உனக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது, அநீதி இழைக்கப்பட மாட்டாது. فتخرج له بطاقه فيها اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله, அதாவது ஒரு அட்டை எடுக்கப்படும், வெளிப்படுத்தப்படும், அந்த அட்டையில இருக்கும் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் وان محمدا عبده ورسوله, அவனுக்கு அந்த கலிமா மாத்திரம் தான் சென்றடைந்து இருக்கிறது, அவனுக்கு வேற எதுவும் சென்றடையவில்லை, அவனுக்கு கிடைத்தது கலிமா மட்டும், அது மாத்திரம் தான் அவன் வாழ்நாளில் செய்த ஒரே ஒரு நன்மை, அவன் செய்தது ஒன்றே ஒன்று தான். அவன் செய்திருக்கிறான், ஒரு தௌஹீத்வாதியாக இருந்திருக்கிறான், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, இது மட்டும்தான் அவன் செய்த நன்மை. நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்வான், நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய். அந்த 99 அந்த ஏடுகளும் அவ்வளவும் பாவங்கள், அவைகள் தராசுடைய ஒரு தட்டில் வைக்கப்படும், அவைகள் தராசுடைய ஒரு தட்டில் வைக்கப்படும். வல் பிதாகத்து ஃபி கிஃபா, அந்த அட்டை இருக்கிறதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதை அந்த தராசுடைய மறுதட்டில் வைக்கப்படும். ஃபதாஷத்தி சிஜில்லாத் ஃபஸகுலத்தில் பிதாகா, அதாவது சுபஹானல்லாஹ், அந்த அட்டை எதில் இருந்ததோ அந்த தட்டு கணத்தால் தாழ்ந்து விடும். அல்லாஹு அக்பர். அருமை சகோதரர்களை, இந்த செய்தியை எகிப்தில் ஒரு அறிஞர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை கேட்டு அதே இடத்தில் மரணித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளோ இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தி, ரப்புல் ஆலமீனுடைய ரஹமத் எவ்வளோ விசாலமானது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. எனவே ஏடுகளும் என்ன செய்யப்படும், அவைகளும் அந்த பட்டோலைகளும் நிறுக்கப்படும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் நாம் நமது விசாரணைகள் எளிதாக அமைவதற்கும், நமது நன்மையின் தட்டு கணத்தால் தாழ்வதற்கும் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹுவை பிரார்த்திப்போமாக. அதேபோன்று அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குரிய நன்மைகளாக எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றில் போட்டி போட்டு முந்தி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.